శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిభత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతయతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహ భృతం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సచిహ్నమిశ్రేభ్యః నమవుక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. దేవస్య దైత్యమథనస్య గుణేష్వియత్త సంఖ్యా చ వాంగ్మనస గోచరమత్యభూతాం అపేవమన్వపి చ తత్ర మమార్తి శాంత్యై కీటస్య తిష్యదు దన్వతి విప్రుషాలం. ఇంద్రయ దినం శివీకుంఠ స్తోత్రలే 9వ శ్లోకం மூலமாக எம்பெருமானை ஆழ்வான் அனுபவிக்கிற ஒரு விசேஷத்தை நாமும் பார்க்கலாம். 8வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் சாதித்தார், ஜனன்ன பீஹ கிள மாம் அனபத்ர விஷ்ணு விஷ்ணோ பத பிரணயினீம் கிர மாத்ரியேகம் శ్రావలీఢముపి తీర్థం అతీర్థమాహు మోదన్యతాపి చసునా కిల లజ్జితవ్యం என்பதார். எனக்கு வெக்கல்லாம் கிடையாது, நான் அதி நீச்சம்தான். இந்த நீச்சம்னு சொல்லிக்கிறதுக்கு சில பேர் தான் வெக்கப்படுவா, நான் வெக்கப்பட மாட்டேன். ஆனா என் சுபாவம், சில பேர் என்ன பண்ணுவான்னா தான் நீச்சனாக இருந்துட்டு தன்னுடைய நைச்சிய தசை, இந்த நீச்சமாக இருக்கும் தசையை நினைச்சு வெட்கப்பட்டு ஓரம் ஒதுங்கி போயிடுவான். நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன ஒண்ணுவோ அதை நான் சாதிச்சிருக்கேன். நான் நீச்சனா இருந்தாக்கணும், நான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அதிநீச்சனாச்சு, நீ ஸ்தோத்திரம் பண்றதுனால பெருமாளருடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கோ திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கோ எம்பெருமானுடைய குணங்களுக்கோ எதனா தோஷம் வந்துருமா? அவன் நான் கிழகைய பிரச்சனைக்குனாச்சே, உன்னால தோஷம் வந்துருச்சுனா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் அதெல்லாம் பத்தி பயப்படல. ஒரு கங்கா ஜலத்துல தாகம் எடுத்ததுனாக்க இது கங்கா ஜலம் நாம தொட்டா அசுத்தமாயிடும்னு எந்த நாயான வாங்கிட்டு இருக்குமான்னு அது மட்டுக்கு அது தாகம் எடுத்ததுன்னா நாக்கால நுணாசி தீர்த்தம் சாப்பிடுற மாதிரி நானும் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகவத் குணங்களோட என் வாக்கால அனுபவிச்சுதான் போவேன் என்று சொன்னார். இதனால கங்கா ஜலத்துல நாய் தொட்டுட்டதுனால நாய்க்கும் ஒன்றும் கஷ்டம் வராது, கங்கா ஜலத்துக்கும் ஒன்றும். நாய்க்கு கங்கா ஜலமா இருந்தாலும் அதுக்கு தாகம் தனியதான் போடுது. கங்கைக்கு என்ன தீசம் போயிட்டு இருந்தா, ஐயோ நாய் தொட்டுறது கங்கா ஜலம் அசுத்தமா கொடுத்துன்னு யாரான சொல்லுவாடான்னு நினைக்கிறேன், ஒருத்தன் சொல்ல மாட்டார். அகையில பெருமாளுக்கும் ஒன்றும் குறவில்லை, என்னுடைய விடாயும் தீர்ந்து போறது அகையில நான் விசாரப்படல, நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்ப பக்கத்துல இருக்கவா கேக்குறா, பெருமாள் கேக்குற, எல்லாரும் கேக்குறா, சரி நீ நீச்சம்தான், நீ சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற, உனக்கு வெக்கம் கிடையாது, எல்லாம் வாஸ்தவம்தான், ஒன்னால மாத்திரம் பெருமாளுடைய குணங்களை எல்லாம் சோத்திரம் பண்ணிட முடியுமா? அது பெருமாளுடைய குணங்கள் எப்பேற்பட்டதாக இருந்துருக்கு, அதை போய் நீ சோத்திரம் பண்ணிடுறேன்னு சொல்றிய, உனக்கு சாத்தியமாக்குமா? நம்மளால சாத்தியமான விஷயத்தை தான் நான் பண்ணணும், நான் ஆகாசத்தை அளந்துறேன்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்க, நீ சொல்ற வார்த்தையெல்லாம் எப்படி என்று சொல்ற. தேவஸ்ய தைத்ய மதனஸ்ய குணேஷு தேவசியன்னு கிடைக்கச்சே ஒரு வார்த்தையை சொல்ற. தேவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன்தான் தேவன், ஜீவி கிரீடாயான்னு சொல்லி சொல்ற. எக்க உடனே சொல்ற, அப்பா திருட்டி சொல்லி பிள்ளைங்கள் எல்லாம் பெருமாள்தான் பண்ண, பெருமாள் பண்ணச்சு, இதுக்காக தானே ரொம்ப கஷ்டப்பட்டேரா, ரொம்ப சிரமப்பட்டேரா என்ன கேட்டாக்க, ஒரு சிரமமும் படலையா, எல்லாம் அனாயாசமா பண்ணிட்டேரா, ஒரு கஷ்டமும் படாமல் விளையாட்டாகவே லீலா கைவல்யம்னு சொல்ற, லோகவத்து லீலா கைவல்யம்னு சொல்ற பெருமாளுடைய விளையாட்டு ஒண்ணுதான் இதுல பிரதானமாக இருந்துருக்கே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அவர் சங்கல்பத்தினாலேயே இந்த சிருஷ்டி பிரளயங்கள் எல்லாவற்றையும் பண்ணினேர், அதுல ஒன்னும் தப்பு இல்லை. ஆகையால தேவத்தேன்னு சொல்லி சொன்னார். பக்தர் ஒரு வார்த்தை சொல்ற, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்றதுல அவர் ஒன்னும் கட்டப்படலையா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனா தாம் பண்றது சரியா இருக்குன்றதுக்கு விராட்டியினிடத்துல ஒரு அங்கீகாரம் வாங்கறதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்படுறாராம் பெருமாள். ஸ்ரீயை சமஸ்த சிதச்சிட்டு வியதான விதான வியதனம் ஹரே அங்கீகாரிபிர் ஆலோகை ி கிருதாஞ்சலி. ஸ்ரீகுணத்துல முதல் ஸ்லோகம், பிராட்டிக்கு பிரணாமங்கள். சமஸ்திதித்து விதான வியசனம் ஹரே. பெருமாள் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி எல்லாம் பண்றேன், இந்த சிருஷ்டி பண்ற காரியம் இருக்க எல்லாரும் நினைச்சுட்டு இருக்க, அவருடைய சங்கல்பத்தினால பண்றேன், அவர் ஒன்னும் ஒரு சிரமமும் பண்ணல, அவர் பண்றேன்னு சொல்லி சொல்றார். ஆனா அவருக்கும் ஒரே ஒரு விதத்துல ஒரு சிரமம் இருக்கும். நாம இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் பண்றோமே, இந்த காரியம் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு அங்கீகாரிபி ஆலோகி தார்த்தி. நம்ம ஆசைக்கு இது போய் பண்ணி இந்த காரியத்தை பண்ணிட்டு மகாலட்சுமி எதிர காண்பிச்சோம்னாக்க, ஒரு தலையாட்டின பரவாயில்ல நன்னா பண்ணிருக்கேன்னு தலையாட்டினா போடுவோம். அதுக்காக மன்னாடுறான் பெருமாள். அப்பேற்பட்ட பிராட்டியினுடன் என்னுடைய பிரணாமம்னு சொல்லி சொல்றார். எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருக்கிற பெரிய ஸ்தானத்துல இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், நம்மாத்துல மனைவிக்காக ஏதோ ஒரு வஸ்துவை வாங்கிட்டு போறோம், வஸ்துவை வாங்கிட்டு போனாக்க எல்லாரும் இவரை பெரிய இதுன்னு எல்லா விதமாகவும் கொண்டாடுவா. இவர் ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப சமர்த்தன், பெரிய ஸ்தானத்துல இருக்கான், எல்லாம் இருக்கான்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுவா. இத்தனை பேருடைய ஒரு கொண்டாட்டத்துக்கு பாத்திரமா இருக்கிறவன் அத ஒரு பெரிய விஷயமா நினைக்காத, இவன் வாங்கிட்டு போற வஸ்து இருக்க ஒரு ஆண்டியாளுக்கு புடவையே வாங்கிட்டு போறான்னு வச்சுப்போமே, வச்சுனாக்க வா இது பரவாயில்ல, இது நல்லா இருக்குன்னு சொல்லணுமே, நல்லா இருக்குன்னு சொல்லணுமேன்னு நினைச்சுட்டு போவானா. அது போன பிற்பாடு அவ சொன்ன பிற்பாடு ஆஹா இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாருனாக்கா அவ்வளவு சந்தோஷம். இப்படி கூட ஒன்னு வாங்கிட்டு வருவாளா, உங்களுக்கு கண்ணு தான் படைச்சிருக்கான், நான் பெருமாள் என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே, இப்படியா ஒரு புடவையை வாங்கிட்டு வருவங்க, இது யாரு உறுத்திப்பா இப்படி சொல்லிட்டாங்கனாக்க அவனால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல பிராட்டியினுடைய ஒரு கடைக்கண் நோக்குக்காக ஏங்குற பெருமாள் அவ்வளவுதான், வேற ஒன்னும் கிடையாது. ஆனா அந்த பெருமாளை எல்லாருமே கொண்டாடுறோம். அவன் தேவனாக எழுந்தருள் இருந்திருக்கான். தைத்திய மதனஸ் குணேஷு தைத்திய மதனஸ்யன்னு ஒரு வார்த்தையை சொல்ற இந்த இடத்துல. அசுரர்கள் எல்லோரையும் நிரசனசீலனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் எப்பப்பெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் சிரமம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் அனுகிரகம் பண்ற பெருமாளாக திகழ்கின்றவர். தேவதைகளுக்கு ஒவ்வொரு சமயத்திலையும் உபகாரம் பண்றவர். தேவதைகள்லாம் தான் இழந்த ஸ்ரீயை பெறுவதற்காக திருப்பார்கடலை கடைந்து அமிர்தபானம் பண்ணினாக்க தாங்கள் இழந்த பொலிவு இழந்த ஸ்ரீ எல்லாத்தையும் மீண்டும் பெறலாம்னு சொல்றது. அவளுக்காக பெருமாள் எல்லா விதமாகவும் உபகாரம் பண்ணின பெருமாள் அந்த திருப்பார்கடலை கிடைச்சு அசுராளி பெருமாள் சொல்ற பெரிய காரியம் எல்லாம் பண்ணுச்சு. எதிரி மித்ரான் எல்லாம் பார்க்க கூடாது, எல்லாரையும் அரவணைச்சுண்டு போகணும். ஆகையால நீ என்ன பண்ணணும் தெரியுமா, தேவதைகளை பார்த்து சொல்ற உனக்கு எதிரியாக இருந்துருக்கவாள அசுராளையும் அரவணைச்சுண்டு போய் அவளையும் உன்னோட சேர்த்துண்டு எல்லாருமே சேர்ந்து இந்த சமுத்திரத்தை மசனம் பண்ணுங்கன்னு சொல்ற. இப்படி எல்லாம் தன்னுடைய உபதேசத்தினால தேவதைகளுக்கு உபகாரம் பண்ணியும் அசுர தேவதைகளிடத்துல எப்பவுமே விரோதம் பாராட்டுகிற அசுரர்களை அழிப்பவராக இருந்திருக்க அந்த திருப்பார்கடல கடைஞ்ச கடையிட்டு மந்திரமலையை கொண்டு வந்து மத்தாக போட்டு கடைன்னு செலுத்திக்கிட்டு வரோம். அசுரால் தேவதை ரெண்டு பேர் தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து மந்திரமலையை தூக்கிட்டு வர அது தூக்கிட்டு வந்தா தூக்கிட்டு வா தூக்க முடியல. கொஞ்ச தூரம் தூக்கி வந்தா தூக்கி வந்து போட்டா கீழே போட்டா அது நடுவிலும் நசுங்கி செத்து போனவா எத்தனையோ பேர் ஆகிவிட்டா. ஐயோ இது இப்படி ஒரு சுலபமா நினைச்சுட்டு மந்திரமலையை கொண்டு கடைன்னு சொல்லிட்டே இது போயே சேர முடியலன்னு நீ விசாரப்படாத நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த கருத்மானை விட்டு கருத்மான் கைலாசையும் தூக்கிட்டு தானும் வந்து அந்த மந்திரமலைய அந்த திருப்பார்கடல்ல கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறமா பண்ணின காரியம் வாசுகிய கொண்டு இழுக்க ஆரம்பிக்கிறார். அதை இழுக்க செய்யும் அந்த மலை உள்ள அமுங்கி போயிருது, சமுதிரத்துள்ளேயே அமுங்கி போயிருது. அது அப்புறம் வாசுகி என்ன பண்றது, கயர் மேல வந்து வருது. அப்போ அதுக்காக பெருமாள் என்ன பண்ற, தானே ஒரு கூர்மமா இருந்து அது மேல வராதபடி அதை தாங்கி நிக்கிறேன். இது கயர் வந்து கயரு இந்த மந்திரமலையை சுத்தி இருக்கிற வாசுகி கயரு அந்த கயர்ல இருந்து நழுவி கீழே விழுந்து வருது. கீழே விழாது இருக்கிறதுக்கு பெருமாள் கூர்மமாக அதை தூக்கிட்டு இருக்கு. தூக்கிண்டா கூட என்ன ஆச்சு, இது கடையச்சே பார்த்தோம்னாக்க அந்த கயர்ல இருந்து கயர் மலையிலேருந்து கயர் மேல வந்துடுறது. ஏன்னா அந்த அதை அழுத்தி பிடிச்சுட்டாதான், அதுக்காக இவரே சகஸ்திரபாகுவா இருந்துட்டு அந்த மந்திர மலையை அழுத்தி பிடிச்சுக்கிறேன். இவ அதுக்கப்புறமா கடையிறான். இவளுடைய சக்தி போர்ல தேவர்களிடத்துல தேவாம்சம் புரிந்து அவராகவும் அசுராம்சத்துல எல்லாமே அசுரர்கள் எல்லாருக்குள்ளேயும் இருந்து பெருமாள் தானே கடையே இப்படி கடைஞ்சி வந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு ஏமாத்தி அசுரர்களுக்கு இல்லாதபடி பண்ணி தேவர்களுக்கு கொடுக்குறேன். அங்கேயும் சில பேர் கேட்கலாம், அசுரர்கள்லாமும் கஷ்டப்பட்டாதான, அவன் கஷ்டப்பட்டவாளுக்கு கொடுக்காத ஏமாத்துறது பெரிய தப்பாச்ச அப்படின்னு. பெருமாள் அங்க ஒன்னும் தப்பு பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்ட அவர் ஒன்னும் பங்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லல, அசுரர்கள் தான் தேவதைகளை ஏமாத்திட்டார். என்ன தன்வந்திரி அந்த அமிர்த கலசத்தோடு கூட எடுத்துட்டு வரச்சே தன்வந்திரின்றது லபக்னு புடியும் போயிட்டா அசுரர்கள் மொத்த பேரும். அப்போ தேவதைகள் மொத்த பேரும் ஐயோ எங்களுக்கு ஒன்றும் இல்லாத துணியும் மீதி இல்லாத மொத்தத்தையுமே அவள் எடுத்து போயிட்டாளே, அவள் எனக்கும் கொடுத்து அவளுக்கும் கொடுத்துருந்தாள்னாக்கா நான் வானான் சொல்லிக்க மாட்டேன்னு நான் என்ன பண்ணுவேன்னு பெருமாள்கிட்ட போய் அழறான். அப்போதான் பெருமாள் ஒரு மோகினி அவதாரத்தை எடுத்து அசுரர்களை மயக்கம் பண்ற. அப்பவும் சொல்ற, அசுரர்கள்லாம் சொல்ற, நீயே எனக்கு பிரிச்சு கொடு, எது நியாயமோ அதை பண்ணு என்னதான் சொல்றான் அசுரர்கள்லாம் சொல்ற. அப்ப சொல்ற, நான் எது பண்ணாலும் நீங்க அங்கீகரிக்கணும், உங்களுக்கு மேல இருந்த வாரியா பார்த்தோம்னா அது தப்பா இருக்கும், நான் நியாயமான காரியத்தை தான் நான் பண்ணுவேன், அதுக்கு சரின்னு சொன்னா நான் பிரிச்சு கொடுக்குறேன், இல்லைன்னா எனக்கு ஒன்னும் இதுல ஒன்னும் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ற. அப்போ சரின்னு எல்லாரும் ஒத்துந்த பிற்பாடுதான் தேவதைகளுக்கு எல்லாம் கொடுக்குறேன்றதெல்லாம் சொல்லிருக்கு. அங்கேயும் பெருமாள் எந்த தப்பும் பண்ணவே இல்லை. இதுதான் சாஸ்திரமும் சரி, இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். தைத்திய மதனஸ்ய குணேஷு இதோட நின்று போச்சா. பிரிய யுத்தம் நடக்கிறது, அதுக்கப்புறமா தேவாசுர யுத்தம் நடக்கிறது. அந்த தேவாசுர யுத்தத்திலையும் அசுரர்களை இல்லாத பண்ணினது, அசுரர்களை தனியும்படியாக பண்ணினவர் பெருமாள் தான். அவதார திசையில ராமனா கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி கும்பகர்ணன் ராவணன் நிருசிம்மனாக, அதே மாதிரி கம்சன் சாமுட்டிகன் சாணூரன் போன்ற அசுரர்களெல்லாம் அழித்து தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணவர். தைத்திய மதனேசு குணேஷு யத்தாம் சங்காச வாங் மனச கோச்சர மத்ய பூதாம் யத்தா. அந்த எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்தோத்திரம் என்ன? ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயஹா எத் அந்நதியான் குணான் அந்நத்திர சுசதோதிரோப்பிய பண்ணித்தின்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பெருமாளிடத்துல இல்லாத ஒரு குணத்தை ஏறிட்டு கொண்டு பெருமாளிடத்துல இருக்கிறதா சொல்ற மாதிரி குணம்ன்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பெருமாளிடத்துல இல்லாத நற்பண்புகள்ன்றது லோகத்துல எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. ஆகையால அந்த ஸ்தோத்திரம் இல்லை. குணநிட்ட குணாபிதானம்ன்றது தான் ஸ்தோத்திரம். இந்த குணியினிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை இயற்கையாக யதாவத்திட்டமாக இயல்பாக சொல்றது இருக்கு, அதுதான் ஸ்தோத்திரம்னு வேதத்துல சொல்லிருக்கு. அப்படிப்பட்ட குணநிட்ட குணாபிதானத்தை பண்ணுவோம். குணேஷு சொல்லுவோம்னா சங்கியாச்ச வாங்மனசா கோச்சரம் அத்தியபூதாம். இத்தனைன்னு சொல்ல முடியாதபடியாக இருந்திருக்கு, இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருக்கு, இத்தனைன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு எம்பெருமானுடைய குணங்கள் என்று சொல்ற. என்ன எம்பெருமானுடைய ஒரு சில சில வஸ்துக்களை பார்த்தோம்னாக்க தனித்தனியா சொல்ல முடியாது. அதையே சமுதாயமாக பார்த்தோம்னாக்க ஒரு கும்பல் கும்பலா ஆக்கி அதை சொல்லி சொல்லலாம். தங்கத்தை வேணா குந்தமணி அளவுலேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்னதா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மில்லி கிராம்லேருந்து ஆரம்பிச்சு தங்கம் மாதிரி இருக்கிற வஸ்துக்களை வேணா இடம் போட்டு சொல்லலாம். இப்போ ஒரு கடுகு வாங்கிட்டு வரும், ஒரு கிலோ கடுகு வாங்கிட்டு வரும், இல்ல அரை கிலோ கடுகு வாங்கிட்டு வரும், இதுல எத்தனை கடுகு இருக்குன்னாக்க இந்த கடுகை எண்ண முடியுமான்னா நம்ம முடியாது. அதே மாதிரி எள்ளு வாங்கிட்டு வரணும், அந்த எள்ளலுக்குள்ள எத்தனை எள்ளு இருக்குன்னாக்க அந்த எள்ள எண்ணு இருக்க முடியுமான்னா நம்மளால எண்ண முடியாது. இப்ப இந்த சங்கையினால ஒண்ணு ஒன்னா எண்ண முடியாட்டா கூட அதை ஒரு அளவு நிறுத்து எடையினால இவ்வளவுன்னு சொல்லி சொல்றதோ, இல்ல ஒரு மரக்கால் ஒரு குருணி ஒரு படி ஒரு ஆழாக்கு எள்ளு என்று இதை அளவிட்டு சொல்றோம். அந்த எள்ளையோ கடுகையோ இந்த சின்ன சின்ன வஸ்துக்கள் எல்லாம் நம்ம அளவிட்டு சொல்றோம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய குணங்களை பிரத்யேகமா ஒன்னு ஒன்னா இத்தனை குணங்கள்னு சொல்ல முடியாட்டா கூட சமுதாயமாக சொல்லி திரள் துளர திரளாக சமுதாயமாக சொல்லி அதை அளக்கலாமா அதை சொல்ல முடியுமான்னு கேட்ட அதுவும் முடியாதுன்னு தான் சொல்றேன். குணேஷு இயத்தா சங்கியாச்ச இயத்தா இதுவும் சங்கியாச்ச வாங் மனசா வாங் மனச கோச்சரமஸ்ய பூதாம். வாங் மனச கோச்சரம் அத்தியபூதாம். வாங்கு மனசா வாக்குக்கும் மனசுக்கும் கோச்சரம், அதாவது வாக்குனால சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கிறது, மனசுனால அறிந்து கொள்ளும்படியான ஒரு நிலை, இதையெல்லாம் கடந்ததாக இருக்கிறது. அத்தியபூதாம் அதாவது நம்மளால வாக்கால சொல்ல முடியாது, மனசால சொல்ல முடியாது, எதாலையும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்பதாக சொல்றார். அத்யாபிதத்விஷகிரீஷதயே பவத்யாம் ஆரம்ப மாத்திரமனிதம் பிரதமஸ்துதீனாம் சந்தர்சிதஸ்வபர நிர்வஹணா சஹேதா மந்தஸ்ய சாஹசமிதம் த்வயி வந்தினோமே. சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சாதிக்கிறார். அத்யாபிதத்விஷகிரீஷதயே பவத்யாம் ஆரம்ப மாத்திரம் அனிதம் பிரதமஸ்துதீனாம் அனிதம் பிரதமஸ்துதீன்னு இதம் பிரதமம், அதாவது இதுக்கு முன்னாகதாக ஒண்ணு உண்டுன்றது இல்லாததாக இருக்கிறது அனிதம் பிரதமம். இதுதான் முதல்னு சொல்றது இல்லாதபடி இருக்குனாக்க என்ன அர்த்தம், எப்பவுமே இருக்கக்கூடியது அனாதியாக இருக்கக்கூடிய வேதம். வேதங்கள்லாம் நான் பெருமாளுடைய குணங்களுடைய விசேஷங்களை நான் சொல்றேன் நானுன்னு ஆரம்பிக்கிறது. தைதானந்தீமாகும் சா பவதி யுவாத்யா சாது யுவாத்யாயக என்பதாக ஆனந்த மீமாம்சா பவதி, ஆனந்த மீமாம்சா ஆனந்தத்தினுடைய ஆனந்த விஷயமான சர்ச்சைன்னு அர்த்தம். ஆனந்த விஷயமான சர்ச்சைன்னு இந்த ஆனந்தம் வசத்தியா அந்த ஆனந்தம் வசத்தியா எது வசத்தின்றத பத்தி சொல்லிட்டு வர ஆனந்த மீமாம்சா பவதி. அப்போ ஒரு ஒவ்வொரு ஆனந்தத்தை பத்தி சொல்லிட்டு வர்றார், மனுஷ ஆனந்தத்தை பத்தி சொல்றார், யுவாத்யாத்யாயக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தத்யேயம் பிருத்திவி சர்வாவி தத்ய பூர்ணா சாத். இந்த மூக்கு எவ்வளவு கஷ்டமானதுன்றத அவளுக்கு கிழத்தனம் வரைச்சேதான் தெரியும், அந்த அனுபவம் வரைச்சேதான் தெரியும். யுவா ஆகையால எப்பவும் யுவாவா இருக்கிறது தான் விசேஷம், அதுதான் ஆனந்தம்னு ஆரம்பிக்கிறார். யுவா சாத்னு சொன்ன நல்ல கட்டுமொத்தான உடம்போட இருந்துட்டு இருக்கா, யுவாவா மாத்திரம் இருந்தாக்க எல்லாரும் கொண்டாடுவாடான்னு இல்ல. சாது நன்னா வாசவனாகவும் கூட இருக்கிறவளுக்கு எல்லாம் கூட சொல்லி கொடுக்கிறவனாகவும் அப்படி இருக்கிறவனாக இருந்துருக்கா, அப்படி அது ரொம்ப விசேஷம்தான். நல்ல உடல் கட்டோட இருந்துருக்கான், நல்லா வாஸ்தவனாக இருந்துருக்கான், பைசா கூட இல்லை, ஒரு பைசா அவன் இல்லை, அவளை யாரா மதிப்பாளா அப்படின்னு இல்ல, அவன் பலிஷ்ட பலம் இல்லாத இருந்துருக்கான் அப்படின்னா அவனையும் மதிக்க மாட்டான். ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா மனதளவுலையும் உடல் அளவுலையும் எல்லா விதத்திலையும் பலிஷ்டனாக இருந்துருக்கிறவனாக இருக்கணுமா. சத்யேயம் பிருத்திவி சர்வாவித்தசிய பூர்ணா சாத், அப்படிப்பட்ட அவனுக்கு இந்த பிருத்திவியில இருக்கிற எல்லா தனங்களும் அவனுடையதாகவே இருக்குன்னு சொல்லி சொன்னவன அதுதான் சைகோ மானுஷா ஆனந்த, அதுதான் ஒரு மனுஷியானந்தம். மனுஷியானந்தத்துக்கு ஒரு அளவுகோலாக சொல்றது. அதுக்கு மேல சொல்ற மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தாகனு அது மாதிரி 100 மடங்கு மனுஷ கந்தர்வானந்தம் தேவகந்தர்வானந்தம் இப்படி எல்லாம் வரிச வரிசையா சொல்லிட்டு வரச்சே பிரம்மானந்தத்துக்கு வரச்சே யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாச என்று என்னால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டுதான். அததான் ஆரம்ப மாத்திரமனிதம் பிரதமஸ்துதீனாம், இது பெரிய சைடானந்தத்து மீனாங்கா பவதின்னு சொல்லிவிட்டு பிரம்மானந்தத்துக்கு வரச்சே ஆரம்பத்தோடு சொல்லிடுச்சே தவிர அதுக்கு மேல சொல்ல முடியல, ஆனந்தத்தினுடைய அளவு அத்தாலேயே சொல்ல முடியலன்னு சொல்லிட்டுனார். அப்போ தேசிகன் சாதிக்கிற ஆரம்ப மாத்திரமனிதம் பிரதமஸ்துதீனாம் எல்லா ஆரம்பத்திலேயே அத்யாபிதத்விடகிரீஷதயே பவத்யாம் இன்னி வரைக்கும் ஆரம்பத்தோடு தான் நின்றுருக்கே தவிர இது நான் முடிச்சுட்டேன்னு வேதம் சொல்லல. அப்படி இருந்துட்டு இருக்கிற உன்னுடைய தயாதேவியினுடைய குணங்களை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புதான், வஸ்தவம்தான், இது சாகசமான விஷயம்தான். மந்தஸ்ய சாகசமிதம் தொயி பந்தி நோமே, மந்தஸ்ய சாகசம் இதம், இது அறிவிலிகளாக இருக்கிறவா தான் இப்ப தன்னால முடிகிற காரியம் முடியாத காரியம்ன்றத பத்தி யோசனை பண்ணாமல் அந்த காரியத்துல இறங்கிடுவா. அந்த மாதிரி நான் வந்து விவேகம் இல்லாதவன், என்னால ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா முடியாதான்றத பத்தி யோசனை பண்ணாமல் நான் ஸ்தோத்திரம் பண்ணி 100 ஸ்லோகம் சொல்லிட்டு நிறுத்தி விட்டேன் நானே, இது சாகசம் தான். ஆனா தொய் வந்தினோமே, என்னுடைய வித்தை நீ மன்னிக்கணும் க்ஷமிச்சுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. எப்படி க்ஷமிச்சுக்கிறதுன்ன, நான் உனக்கு ஸ்துதி பாடுபவன், வந்தி என்பவன் பெருமாள் அந்த ராஜாவா பிரபுவா இருக்கிறவாள் விஷயத்துல நிச்சயம் காத்தால அந்த பிரபுக்கள் என்னென்ன பண்ணாலோ பண்ண விஷயங்கள் எல்லாமும் சொல்ல பண்ணது பண்ணாதது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லி அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவனை எழுப்புறதுல இருந்து ஆரம்பிச்சு அப்பப்ப ஸ்தோத்திரம் பண்றதுதான் அந்த வந்தின்றவனுடைய வேலை. அந்த மாதிரி நான் ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்றதுதான் எனக்கு வேலை. வந்தியா இருக்கும் பெரிய வித்வானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவனுக்கு என்ன தெரியறதோ தெரியறதோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறான். அந்த மாதிரி நான் உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனேன்னு நானு. ஆகையால மந்தத்து சாகசம் இதம், என்னுடைய சாகசனத்தை சொபர நிர்வகனா தகைய சாகன, பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டமானாக்கா தயாதேவி வந்து அந்த அபச்சாரத்தை போக்கடிப்புவா. தயாதேவியினிடத்திலேயே அபச்சாரப்பட்டமானாக்கா அப்ப இன்னொரு தயாதேவி அமர்வா அந்த அபச்சாரத்தை போக்கடிக்கிறதுனா, அதுக்கு சொபர நிர்வகணம்னு சொல்றது. ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கிறோம், அந்த அனுஷ்டிக்கச்சு ஆரம்ப பிரகதி ஏற்றக்ஷண பர்யந்தம் வித்ய அபராத பிராயசித்தார்த்தம்னு சொல்லி சொல்றோம். அபராதம் அதுல ஏதோ மந்திரலோகை கிரியாலோகெல்லாம் மந்திரத்துல லோகம் இருக்கலாம், ஸ்வராட்சர ஸ்வரம் அக்ஷரம் பதம் இதுகள் எல்லாம் தப்பு தப்பா சொல்லி இந்த பண்ண கூட அதுக்கெல்லாம் பிராயசித்தமாக பிராயசித்தாபதின்றது பண்றோம். அந்த பிராயசித்தாபதியே தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அப்ப என்ன பண்றது அந்த ஆகையில, அதுக்கு இன்னொரு பிராயசித்தாபதி பண்ணுமா? இப்படி ஒரு பிராயசித்தம் பிராயசித்தத்துக்கு பிராயசித்தம் பிராயசித்தம்னு போனாக்கா அது ஒரு அனவஸ்தை வந்துடுமே. அப்ப என்ன பண்றதுன்னா, இதுக்கு சுவபர நிர்வாகம்னு சொல்லி சொல்றது. இந்த பிராயசித்தாபதி என்ன பண்ணும்னா, இதுவரைக்கும் பண்ண மீதி கர்மாவில நடந்த தோஷங்களையும் போக்கடிக்கும், இந்த கர்மா பிராயசித்த கர்மாவா இருக்க அதுல பண்ணக்கூடிய பாபங்களை அதுல நேர்படக்கூடிய தோஷங்களையும் போக்கடிக்கும். அந்த மாதிரி நீ தயாதேவி பெருமாளிடத்துல அபச்சாரப்பட்டமானாக்கா அந்த அபச்சாரங்களையும் போக்கடிப்ப, உன்னிடத்துல அபச்சாரப்பட்டமானாலும் அதையும் நீயே போக்கடிச்சிடுவ. அதையெல்லாம் சொப்ப நிர்வகனா சகேதாகான்னு நீ மன்னிக்கணும்னு சுவாமி தேசிகன் தயா சித்தகத்துல சாதிக்கிற. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லச்சே என்ன சொல்றேன்னு, இருந்துட்டு போட்டோம், நான் பண்ணது தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, அதுக்காக நான் விசாரப்படல, எனக்குன்னு ஒரு தாகம் இருந்துருக்கு, பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணலைன்னாக்க என்னால உயிர் வாழ முடியாது, எனக்கு ஒரு ஆர்த்தி துக்கம் ஏற்படுறது, என்னுடைய ஆர்த்திய போக்கடிக்கிறதுக்கு என்னால எவ்வளவு முடிஞ்ச அளவு ஸ்தோத்திரம் பண்ணணும் அவ்வளவு போறோம். அப்பேவ மன்மபிதேசத்ர மமார்த்தி சாந்தியை, மமார்த்தி சாந்தியை, என்னுடைய ஆர்த்தியை போக்கடிப்பதற்கு ஒரு திவலை இருந்தா போருமா? பெருமாளுடைய குணங்கள்லாம் ஒரு சமுத்திரம் மாதிரி இருந்ததுன்னா கூட அந்த சமுத்திரத்தினுடைய திவலை என் மேல தரிச்சதுனாலே போறோம், என்னுடைய ஆர்த்திக்கு சாந்தி ஏற்பட்டு போறது, நான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு குறைவு இல்லாத ஆகிறேன்னு சொல்ற. கீட்டி திருஷ்யத புதன்வதி விப்ருஷாலம் என்பதாக சொல்றார். ஒரு சின்ன ஜந்து, ஒரு ஒரு புழு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜந்து, அந்த புழுக்கு அதுக்கும் தான் தாகம் வரும், அந்த புழுக்கு தாகம் வரத்துக்கோசரம் சமுதிர கரையில இருக்கச்சு, அது சமுதிர ஜலம் மொத்தம் சாப்பிடணும்னு அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த சமுத்திர ஜலத்தினுடைய ஒரு திவலை அது மேல பட்டுதுன்னா கூட அதுக்கு தாபசாந்தி ஏற்பட்டு அது சொச்சமாயிடுமா? அந்த மாதிரி பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்கன்னு, உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், உயர் வர உயர் நலம் உடையவன் என்னும்படியாக எல்லா குணங்களுக்கும் சமுத்திரம் மாதிரி பெருமாள் நிக்கிறேனா, அனந்த கல்யாண குண விசிஷ்டனாக இருந்திருந்திருக்க. அப்போ அந்த எம்பெருமானுடைய குணங்களை எப்படி நாம ஸ்தோத்திரம் பண்றது என்னால முடியாதுன்னு ஒன்னும் விசாரம் இல்லை. நமக்கு என்ன முடியறதோ அதை பண்ணுவாண்ட நம்மளுடைய ஆர்த்திக்கு சாந்தி ஏற்பட்டு போயிடும். சமுத்திரத்துல இருக்கிற குணங்கள், சமுத்திரத்துல இருக்கிற நீர் மொத்தத்தையும் அடக்கவா முடியும், எத்தனை லிட்டர் ஜலம் இருக்குன்னு சொல்லவா முடியும் நம்மளால? முடியாது. அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய குணங்களை நம்மளால சொல்ல முடியாது. உயர் வர உயர்நலம் உடையவன் சொல்லுகின்ற அதுலயும் பார்க்கணும், சைஷானந்தியமாகும் சா பவதி யுவாத்யாயகான்னு சொல்லச்சே. முதல் முதல்ல சொல்றது ஆனந்த மீமாம்சையில வரச்சே அந்த சரீரத்தினுடைய அழகை பத்தி சொல்றது யுவாத்யாத்னு சொல்றது பெருமாளுடைய. அதே மாதிரி பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நம்மளால வர்ணனை பண்ண முடியுமா? எப்படி இருக்கும் பெருமாளுடைய திருமேனி சொன்ன நினைச்சு பாருங்க. திருவேங்கடமுடியான தெரிவிக்கிறோம், ரங்கநாதனை தெரிவிக்கிறோம். இப்ப பிரம்மோத்சவத்துல ரங்கநாதன் விசேஷமான உற்சவங்கள்லாம் நடக்கிறது. விருப்பம் திருநாள்னு பேரு, ஆச்சரியமான உற்சவங்கள். சித்திர வீதியில ரெண்டு வேலையும் பெருமாள் எழுது. ரங்கநாதனுக்கே நடக்கிற உபச்சாரங்கள்லாம் ரொம்ப விசேஷம். வெயில்ல படாத ரங்கநாதன் எழுது இப்படி எல்லாம் எழுதிருக்கு. அப்படிப்பட்ட அந்த உற்சவத்தெல்லாம் அனுபவிக்கிறோம். என்னடா தெரிவிச்ச, எல்லாம் தெரிஞ்சு போச்சா? தெரிவிச்சது. பத்து நாளும் அங்க இருந்து தெரிவிக்கிறேன். அந்த பத்து நாள்ல பெருமாள் தேவையில என்னெல்லாம் தெரிவிச்சுன்னா ஒன்னும் சொல்ல தெரியும். ஏதோ தெரிவிச்ச மனசுக்கு சந்தோஷமா இருக்குது, அவ்வளவுதான் சொல்ல தெரியுதே தவிர, ரங்கநாதனுடைய திவ்யாபரணங்களை பத்தி தெரிவிக்க முடியுமா? அவர் எழுந்துள்ள விதத்தை அழக தெரிவிக்க முடியுமா? அது வந்து அனுபவிச்சு பூர்த்தி ஆயிடுமா? இல்ல அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தான் தெரிவிச்சு எனக்கு அப்படியே மொத்தம் தெரிவிச்சுட்ட ரமணா ரங்கநாதன் மொத்தம் எனக்கு தெரியும்னு எதனா சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியும். அதுலதான் ஆரம்பம். அந்த அதுக்காக தான் சொல்லி சொல்ற பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், திவ்யாத்ம ஸ்வரூபம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், எம்பெருமானுடைய விபூதி, இப்படி உயர் வர உயர் நலம் உடையவன், உயர்வு அற உயர் நலம் உடையவன், இப்படி இதுக்கு மேல இன்னொன்னு இல்லாததாக இருந்திருக்கிற உயர்ந்த பண்புகளை உடையவன் சொல்லி சொல்ற. இதுல உயர் வர உயர் நலம்ன்றதுக்கு இன்னொரு ஒரு பிரகாரமான நிர்வாகம் சொல்லப்படுகிறது. உயர்வு உயர்வு முயர்வு என்றெல்லாம் சொல்லச்சு, இதுக்கு ஈட்டுல ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். ஈடு வியாக்கியானத்துல வரச்சு அந்த உயர்வுன்னு சொல்லச்சு அதுக்கு சோர்வு இல்லாமல் அர்த்தம் வியாக்கியான உயர் வரன்றதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கு. இப்போ இதை எப்படி சொல்ல முடியும் என்ன கேட்டேன். எல்லாரும் சொல்லச்சு உயர் வரன்னு சொல்லச்சு உயர்வுன்றதுக்கு இதுக்கு மேற்பட்டதான உயர்வு இல்லாதது ஏதோ வாச்சோ நிவர்த்தன்னு சொல்ற மாதிரி அர்த்தம்னு சொல்லி சொல்ற. அப்போ இதுக்கு மாத்திரம் எப்படி இந்த உயர்வுன்றதுக்கு சோர்வுன்றது எப்படி அர்த்தம்னு, எம்பெருமான நாம சேவிக்கச்சு உயர் வரன்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். உயர் நலம் உடையவன் பிரகிருத்தியில இருக்கிற வாழ்க்குள்ளேயே பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடியவன் பிரம்மானந்தத்துவம் பிரம்மன் ஆகலாம். அவனை நீக்குவதற்காக உயர் வர உயர் நலம் உடையவன் அந்த நலம்ன்றது ஆனந்தத்தை சொல்லி சொல்றது. அப்படி ஆனந்தத்தை உனக்குன்னு இருக்கச்சு சங்கரா ஞானமன்விச்சேத்துன்னு சொல்லிருக்கு. சங்கரன் ஞானத்தை கொடுக்கிறவனாக இருந்திருக்கான். இப்போ அந்த சங்கரனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி எப்படி வந்ததுன்னாக்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரம்மரத்னாதிக்கு யுகோடி சகசிரேன விஷ்ணு ஆராத்ய பத்மபூன்னு சொல்லி ஆயிரம் கோடி நாட்கள் பெருமாளை ஆராதிச்சு இந்த பதவிய பிரம்மா அடைஞ்சேர், இந்த பதவிய ருத்ரன் அடைஞ்சேர் என்றெல்லாம் சொல்லப்பட்டதாக இருந்திருக்கு. ஆகையால தபம் செய்து கஷ்டப்பட்டு அப்படி பண்ணிருக்க, அப்படி இவாளுக்கு வந்திருக்கிற விசேஷங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவை. ஆனா பெருமாளுக்கு வந்த விசேஷங்கள் எல்லாமே அதான் சுவாபாவிகமாகவே வந்தது, உயர்வர வந்தவை என்பதாக சொல்லி சொல்றார். வருத்தம் இல்லாமல் உயர்வுன்றதுக்கு வருத்தம்னு ஒரு அர்த்தம் வச்சுண்டு, வருத்தம் இல்லாமல் உயர்ந்த நலத்தை உடையவனாக உடையவன் யாருன்னா சாட்சாத் பெருமாள் தான் சொல்ற. அசேட தோஷ பிரத்யநீகமாய் திருவாராயிரப்படியில இந்த உயர்வர உயர்ந்தலுன்றதுக்கு சொல்லச்சு வியாக்கியானம் பண்ற. அதுக்கு அங்க அசேஷ தோஷ பிரத்யநீகமாய்னு திருவாராயிரப்படிக்கு வியாக்கியானம் பண்ணச்சு. பெருமாள் ஒரு சிரமம் இல்லாத சுவாபாவிகமாகவே எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவராக எழுந்தருள் இருந்திருக்கார் என்பதுதான் விஷயம். அழ்வானுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அதுக்கு மூலம் எங்கேனா இருக்கும், மகர்ஷிகளுடைய வார்த்தையாகவோ அல்லது ஆழ்வார் சீசுக்தியாகவோ இல்ல ஆளவந்தாருடைய சீசுக்தியாகவோ ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு மூலம் கோமஜ்ஜதோரனுகுலாச்சலயோர்விசேஷ தேவதைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணதுனால அவ ஏதான முடிவு கண்டுபிடிச்சிட்டாளன்னா இதான தெரிஞ்சு வச்சேன்னு அவளுக்கு பெருமாளுடைய குணங்கள் இவ்வளவுதான் அவளால சொல்லி முடிச்சுட்டாளா, ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டாளா, ஒண்ணும் இல்லை. அப்போ தேவதைகளாலையும் பண்ண முடியல, வேதத்தாலையும் பண்ண முடியல, ஒன்னும் பண்ண முடியல. சமுத்திரத்தின் நடுவுல ஒரு பெரிய மலையை தூக்கி போட்டுறோம், மலையை தூக்கி போட்டோம்னாக்கா அந்த மலை அமுந்து போயிடுச்சு. அமுந்து போனா இது இது மலை அமுந்து போச்சு, எங்க அமுந்து போச்சு என்னன்னு தெரியாது, எங்க இருந்து பார்த்தாலும் தெரியாது, இந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல இருக்கான்னு மேல போயிட்டு பாடு அதுக்கு ஒன்றும் தெரியாது. மேல இருந்து பார்த்தோம்னா அவ்வளவு ஆழம் இல்ல, அதுல இருந்து ஒரு மண்ணாங்கட்டியே போடுறோம் சமுத்திரத்துல, அதுவும் அது கீழே போயிடுச்சு. அது மண்ணாங்கட்டியா இருந்தா என்ன, மலையா இருந்தா என்ன, அந்த சமுத்திரத்துல மூழ்கி போறதுன்றது எல்லாம் ஒண்ணுதானே. கோமஜதோர் அனுகுலா சலையோர் விசேஷகான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி நான் எவ்வளவுதான் நீச்சனாக இருந்தாலும் எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, சக்தி இருக்கிற வரைக்கும் பெருமாளை நான் ஸ்தோத்திரம் பண்ணிதான் ஆவன்னு சொல்லி ஆளவந்தார் சாதிக்கிறார். அந்த மாதிரி அப்பேவ மண்வபிச தத்ர மமார்த்தி சாந்தியை, பெருமாளுள்ள ஸ்தோத்திரம் பண்ணாத போயிட்டாக்க என்னுடைய ஆர்த்திக்கு சாந்தியே ஏற்படாது. ஆகையால நான் ஒரு துளியாவது பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிதான் ஆகணும். கேட்டஸ்ய திருப்பியதூதன்புருஷாலம், நான் ஒரு புழு மாதிரி இருக்கிறதுனால பெருமாளுடைய ஒரு திவலை, பெருமாளுடைய கல்யாண குணங்களுடைய ஒரு திவலைய ஒரு ஓரத்துல துளி உண்டு நான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் எனக்கு திருப்தி ஏற்பட்டு சாந்தி ஏற்பட்டுடும்னு இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் சாதிக்கின்ற. அப்படி எம்பெருமான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தயக்கம் இல்லாமல் நமக்கு என்ன தெரிகிறதோ அதை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி நாமளும் தன்ய தன்யர்களாக ஆக வேணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். தேவஸ்ய தைத்ய மதனஸ்ய குணேஷ்வியத்தா சங்காச வாங் மனச கோச்சரமத்ய பூதாம் அப்பேவ மன்வபிஷதத்ரமமாத்திசாந்தியை கேடஸ்ய த்ருப்யத புதன்வதி விப்ருஷாலம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.